राम रामेति रामेति रमे रामे मनोरमे राम रामेति रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यम् राम राम वरानने राम राम वरानने ಅಕ್ಷರದ ಮಹಿಮೆಯನು ಪಾಮರರು ತಾವೇನು ಬಲ್ಲರಯ್ಯ ರಾಮಯಂಬುವಯರಡು ಅಕ್ಷರದ ಮಹಿಮೆಯನು ಪಾಮರರು ತಾವೇನು ಬಲ್ಲರಯ್ಯ ಸರಿ ಮಿಗಿಲು ಇಲ್ಲೆಂದು பரம வேதகளெல்லாம் புகழு திகவு தரையொளி நாமக்கே சரிமிகிலுந்து பரம வேதகளெல்லாம் புகழு திகவு சிறிய ரச புரந்தரா விட்டலன ராமவனு சிவகாஷியொழகிப்ப சிவனு தாபல்லா ராமயம்புவயரடு அக்ஷரத மகிமையனு பாமரரு தாவேனு வல்லரையா ராமயம்புவயரடு அக்ஷரத மகிமையனு பாமரரு தாவேனு வல்லரையா.